தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம் தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம் தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம் தினக்கு தினக்கு தம் தினதம் தம் தினக்கு தினக்கு தம் தம் காத்திருந்தேன் என் உறக்கம் நான் மறந்தேன் நம் உறக்கம் போன வழி எந்த வழியோ அன்பு மொழி பாடல் சொல்லி அந்தி பகல் பூத்தமல்லி அன்னை அவள் போன வழி எந்த வழியோ சென்ற வழி பார்த்திருந்தேன் தன்னந்தனியாய் கிடந்தேன் உன்னை கரை சேர்க்க நான் வாழ்கிறேனடா சென்ற வழி பார்த்திருந்தேன் தன்னந்தனியாய் கிடந்தேன் உன்னை கரை சேர்க்க நான் வாழ்கிறேனடா இனிதாய் மானே இனி தாய் நான் தான் செல்வமே அமுதூறும் தேன் பிறையே ஆராரோ சிங்காரமே பொறுத்தா